உங்களால ஜுட்டுத்தோனே உப்பிரண்டா ஆப்பினாவே சின்னி மை டியர் சின்னி வேறங்குறாளா கள்ளத்தோனே பொங்கறவளா திப்பினாவே நானி மை டியர் நானி ரெண்டு ஜெல்லாரி பண்ணுதோ கள்ள கட்டே கட்டினாவே ரெண்டு முடு பௌசுலட்டி தில்லாலு கல்லுக்கி வஸ்துண்டாவே அட்டாகனு அட்டா இட்டாகனா ஒல்லு கிட்டாருல மோகிந்து ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ చిన్నిగారు ఏమండోయ్ నానిగారు అచ్చపండోయ్ వన్స్ మోర్ garu.